மணி வணக்கம். அந்த குழியை மூடிடணும். அதான் அந்த மழை தொடர்ந்து பெஞ்சுதுன்னா நிச்சயமாக அந்த இடத்துல தண்ணி தேங்கக்கூடாது. அந்த கண்ணுக்கு வெளிப்பக்கம் வயல் பக்கமாக மண் அணைச்சி மண் கண்டம் நிறையா கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த மண்ணுலேருந்து கொஞ்சம் மண் எடுத்து அந்த வரப்போட சரிவில் உள்ள பள்ளத்தை கண்டிப்பாக மூடிடணும். வரப்பு எக்காரணம் மட்டும் பலவீனப்பட்டுறக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வரப்போட சரிவிலேயே மேல் பகுதி மண்ணை உடச்சி அந்த குழி உள்ளே தள்ளிட்டிங்கன்னா வரப்பு வந்து அந்த அளவு ஒல்லியாக போயிடும். அதனால் வரப்போட வடிவமைப்பு, அதோடய ஷேப்பு, அதோடய வடிவம் வந்து குறையாத அளவுக்கு பாதுகாத்துக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு நிரந்தரமான காரணி, நம்மளுக்கு நிரந்தரமான அமைப்பு வரப்புங்கிறது. அதனால் அது வந்து சேதமடையாமல் பார்த்துக்கணும். அதே சமயம் வரப்போட சரிவில் வைக்கிற கன்றுகளை வந்து பத்திரமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வரப்பை குடஞ்சி லேசாக தோண்டி அதில் கண் வச்சுருக்குறோம். மழைக்காலங்களில் அது மேலும் அப்படியே இருந்ததுன்னா மேல் பகுதி வரப்பு உடஞ்சி தான் அந்த பள்ளத்தை வந்து மூடும். அப்போ வரப்பு வந்து அந்த இடத்துல ஒல்லியாயிரும், மெல்லிசாயிரும். அதனால் அதுமாரி இல்லாமல் தொடர் மழையாக இருக்கும்போது அந்த இடத்துல தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும். அதே சமயம் பூமியினுடைய மையத்திலேருந்து வெளிவர வெப்பம் வந்து சுலபமாக அதை ஊடுருவி அந்த வரப்போட சரிவுகளில் வந்து கடந்து போகணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல தண்ணி நின்றுச்சுன்னா அது நீர் சாவி ஆயிரும். அதாவது நீர் உள்ள புகுந்து நீரழுகல் நோய் வேர்களுக்கு வந்து பாதிச்சிடும். மரத்தை போய் அப்படியே அழுகல் ஆயிரும். அதனால் தொடர் மழை இருக்கும் பிறகு ஐப்பசி கார்த்திகை 2 மாதத்துலேயுமே அதை வந்து லேசாக மண் கண்டத்தை வச்சு அந்த இடத்த மூடி வைக்கிறது நல்லது. நம்ம திருப்பி மார்கழி மாதம் பிறந்ததும் மழைக்காலம் முடிஞ்ச பிறகு திருப்பி அதை தோண்டி மறுபடியும் கோடையில் தண்ணி பாய்ச்சிட்டு வேணால் தோண்டி வச்சு தண்ணி பாய்ச்சிக்கலாம். சரியா, உடனடியாக மூடிடுறது தான் நல்லது. நன்றி, வணக்கம்.